பாப்பிரமணே நம கைவல்ய நவநீதம். வசனம் வினாவிடை பாயிரம் இஷ்டதெய்வ நமஸ்கார வடிவ மங்கலம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளன் தன்னிலன் தரத்திற் சீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கு மென்னிலங்களின மிக்க விழுநிலம் அவற்றின் மேலா நன்னில மறுவு மேக நாயகன் பதங்கள் போற்றி பொழிப்புரை. பொன் மண் பெண் என்னும் மூன்று நடத்தும் ஆசையுடைய அஞ்ஞானிகள் அத்தின்றிய ஞானிகள் என்னு நிறுவரது அந்தக்கரணங்களில் ஆகாயம் போன்று ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கின்ற சாங்கியர் முதலியோர் கூறும் ஞானபூமிகள் எல்லாவற்றிலும் சிறந்த சுபேட்சை முதலிய சப்த பூமிகளுள் மேலான சிறப்புடைய துரியாதீத பூமியில் விளங்கா நின்ற ஏக நாயகன் திருவடிகளை வணங்குவாம். ஒன்பது எடுத்துக்கொண்ட நூலடையோரின்றி இனிது முடிதற் பொருட்டும் படிப்போர்க்குத் தம்மிடத்தில் நாஸ்திகப் பிராந்தி நீங்குதற் பொருட்டும் நூலாசிரியரால் நூன்முகத்தில் செய்யப்படும் மங்களம். வஸ்து நிர்தேசம் பொழியில் புரைத்தல் வணக்கம் நமஸ்காரம் வாழ்த்து ஆசீர்வாதம் நமுவகைத்தாம் ஆய் நமஸ்கார முதலியன வென்றி கேவலம் பரமேசுவர சங்கீர்த்தனம் ஸ்துதி வஸ்து நிர்தேச வடிவ மங்களமாம். நமஸ்காரத்திற்குத் தகுதியான பரமேசுவரன் குறுமுதலியவர்களிடத்து நமஸ்காரம் செய்பவன் தனத்திழித் தகைமையை உணர்த்துதற் பொருட்டு மனோவாக்குக் காயங்களால் செய்யப்படும் வியாபார விசேடம் நமஸ்கார வடிவ மங்களமாம். த்ரீ நூலாசிரியர் தாம் விரும்பிய பொருளையும் தமது சீடர் விரும்பிய பொருளையும் அடைதற் பொருட்டு பரமேசுவரனை பிரார்த்தித்தல் ஆசீர்வாத வடிவ மங்களமாம். இவற்றி நவாந்தரபேத மிருபத்தேழாம் கைவல்லிய நவநீதம். நிலமென்ற தீண்டதற்குரிய மக்களை என் நிலமென்ற தீண்டவத்தையே டோட் ஏகநாயகன் என்றது மும்மூர்த்தி வடிவான ஈசுவரனை டோட் பதங்கள் போற்றி என்றது இந்நூலின் விடயமான ஜீவப்பெரும ஐக்கியத்தைக் குறிப்பித்து நின்றது பதங்கள் தற்பதமும் தும்பதமும் போற்றி அசிப்பதமுமாம். என் நிலங்களினர் பதங்கள் போற்றி என்பதற்கு மற்றொருரை வருமாறு எல்லா புண்ணிய க்ஷேத்திரங்களிலும் சிறந்த அயோத்தி மதுரை மாயை காசி காஞ்சி அவந்திகை துவாரகை என்னும் சத்தபுரியினும் மேலான நன்னிலமென்னும் திருப்பதியில் எழுந்தருளிய ஏக நாயகனாய் விளங்குகின்ற நாராயண தேசிகரது திருவடிகளை வணங்குவாம் என்பது ஒன்று ஆன்மஸ்வரூப நமஸ்கார வடிவ மங்களம். இன்றளித்தழைக்கும் செய்கை கேதுவா மயனாய் மாலா யாண்டவி சனுமாய்த்தானே எனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூந்தமுத் தனுமா இன்பப் புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே பொறை. மாயின் இராசத் சத்துவ தாமத குணங்களால் உலகத்தை படைத்துக் காத்தழைக்கும் முத்துழிற்கும் காரணமாயுள்ள பிரமனாயும் விஷ்ணுவாயும் வியாபகனான உருத்திரனாயும் இன்னும் அஷ்டமூர்த்தியாயும் தனது நிலையிற் பிறழாது நிற்கும் பரிபூரணமான நித்திய முத்தனுமாயும் புத்தியின் சத்துவ குணத்தால் வைராக்கிய மயமான சாந்த விருத்தியில் விளங்கும் ஆனந்தக் கடலாயும் அஞ்ஞான விருளைக் கெடுக்கும் ஞான சூரியனாயும் சதாகாலமும் தானே விளங்குகின்ற நிர்மலமான ஆன்மஸ்வரூபத்தை வணங்குகின்றேன். அஷ்டமூர்த்தம் பஞ்சபூதம் இருசுடர் சூரிய சந்திரர் சிவன் இரண்டு குருவின் நமஸ்கார வடிவ மங்களம். எவருடைய இரளால் யானை எங்குமாம் பிரமென்பால் கவருடை புவன மெல்லாம் கற்பிதமென்றறிந்து சுவரடை வெளிபோல் யானின் சுரூபசு பாவமானே நவருடை பதும பாத மனுதினம் பணிகின்றேனே பொறை. எவரது கிருபையினால் யானே சுவரின்கள் உள்ள ஆகாசம் போன்று சர்வவியாபகமான பிரமம் பிரம்மஸ்வரூபமாகிய என்னிடத்து பல கூறுபாடுடைய பிரபஞ்சமியாவும் கயிற்றரவு போல் மித் பாயிரம் தையன அயந்திரிப்பின்றி யுணர்ந்து சுபாவமாக யான் எனது நிச்சுரூபமானேனோ அந்த கிருபாமூர்த்தி எனது தாமரை மலர் போன்ற திருவடிகளை நாடோறும் வணங்குகின்றேன். யானே எங்குமாம் பிரமம் என்பதும் யானின் சுரூப சுபாவமானேன் என்பதும் அகம்பெருமாஸ்மி மகாவாக்கியத்தைக் குறிப்பித்து நின்றன. திட அபரோக்ஷ் ஞானம் வந்த பிறகும் ஈசனாதியரை வணங்கு தல்சை நன்றி மறந்தலென்னன் குற்ற நீங்குதற் பொருட்டாம். மூன்று குருசுரூப நமஸ்கார வடிவ மங்களம். என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் நிமமே யாக்கி என்னுடைய நீய நானு மேகமென் தைக்கியன் செய்ய வென்னுடைய குருவாய்த் தோன்று மீசனை இறைஞ்சினேனே பொறை. எனது சம்சய வடிவ மனம் நிச்சய வடிவ புத்தி ஞானேந்திரிய பஞ்சகம் கண்மேந்திரிய பஞ்சகம் பிராணாதி பஞ்சகம் என்னும் சூக்கும சரீரம் இதற்கிடமான சுல சரீரம் இவ்விரண்டிற்கு எதுவான அஞ்ஞான வடிவ காரண சரீரம் இவை பற்றி நிகழும் சாக்கிய ராதி அவஸ்தாக்கரைய முதலிய வனைத்தையும் எனது தார்த்த ஞானத்தி நாளே சூரியனைக் கண்ட பனி போன்று அபாவமையாக்கே தூம்பதலட்சியார்த்தமாகிய நீயும் தற்பதலட்சியார்த்தமாகிய நானும் கடாகாய மகாகாயம் போன்று ஒன்று என்று என்னுடைய ஐக்கியத்தை எனக்குபதேசித்தருள என்னுடைய குருமூர்த்தமா எழுந்தருளிய பாமே சுவரனை வணங்கினேன். மூன்று சுபாவமாக என்பதால் காரணக்காரிய பாவம் குலக்கொளிபாவம் விகார விகாரிபாவம் அம்சாம்சிபாவம் பிம்பப்பிரதிபிம்ப பாவம் உபாசகுபாசிய பாவம் பிரகாசக பிரகாசிய பாவம் ஆதார ஆதேய பாவம் அதிஷ்டான அத்தியஸ்தபாவம் முதலியனவில்லை என்பது பெறப்படுமாற்றுக. குருவென்னும் பதத்தில் கு அஞ்ஞானத்தையும் ஞானத்தையும் உணர்த்துவனவாம். ஆகவே அஞ்ஞானத்தை ஞானத்தார் கெடுப்பவர் குருவென்பதாயிற்று. அத்வைதார கோபனிஷத் குருவே பாப்பிரமம் குருவே அடையத்தக்க மேலானகதே. குருவென்னும் பதத்தில்கு என்னும் எழுத்து அந்தகாரம் அவிச்சு என்னும் வருத்தமுடையது என்னும் எழுத்து அதையொழிப்பதென்னு வருத்தமுடையது. அஞ்ஞானமாகிய விருட்டையொழிப்பதார் குருவென்று கூறப்படுகின்றார் என்று கூறுமாறறிக. ஒன்பது கைவல்லிய நவநீதம் அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் என்னும் அனுபந்த சதுஷ்டயத்துள் குருவணக்க மூலமாக இந்நூற்கு அதிகாரியும் இந்நூலின் விஷயமும் கூறல். அந்தமு நடுவுமின்றி யாதியுமின்றி வான்போல் சந்ததமுளிரு ஞான சர்க்குரு பாதம் போற்றிப் பந்தமும் வீடும் காட்டப் பறந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரு முணரு மாறு பத்துது துவஞ்சல் வேனே பொறை. ஆதிமுத்தியாந்தரகிதமாய் அசங்கத்தன்மை முதலிய தர்மங்களால் ஆகாயம் போன்று எக்காலத்தும் விளங்கான் என்ற ஞான வடிவ சர்க்குருவினது திருவடிகளை வணங்கி அவரது கிருபையினால் பந்த விலக் கணமும் மோட்ச விலக்கணமும் சிஞ்சாசுகட்குத் தெரிவித்தற் பொருட்டு வியாசர் முதலிய பூர்வாசாரியர்களால் அருளி செய்யப்பட்டு விருந்துள்ள வேதாந்த சாஸ்திரங்களை விசாரித்துணரும் வலியின்றிய மந்தாதிகாரிகளும் அவற்றை எளிதிலறியும்படி வஸ்துவின் உண்மையிக்கின்றேன். கூறு முதலியவென்றதனால் சுக்குமத்தன்மை வியாபகத்தன்மை நிஷ்கிரியத்தன்மை முதலியனவும் கொள்க. ஐந்து இந்நூல் கூறுவதற்கேதுவும் இதனது தாளர் சம்பந்தமும் பயனங்கூறல். பழந்ததை தாந்த மென்னும் பார்க்கடன் மூண்டு முன்னூர் குடங்களை நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடந்தெடுத்தளித்தே நிந்த கைவலே நவரி தத்தை அடைந்தவர் விடை மண்டின் தலைவரோ பசியிலாரே விடரேமது சிவசீவர் தமதேகத்தூமாம் விமரனு நூற்கரைய படலறையின் தன்மை எடைதலொரு சம்பந்தம் பயன்றுயரே லானி தானந்த பதம் பெறுதல் சாதன நான்கினையே முடையவனை எதிகாரி என்று வேதாந்த சூளாமணி கூறுவதின் கரியத்தக்கதாம். தன்னை எறிந்த பின்னர் முமுற்றுவை கிறந்த தோடு பொறுத்து வது அனுபந்தமெனப்படும். கட்டில் நான்கு கால்களின்றி நெல்லாமை போன்று அனுபந்த சதுஷ்டயமின்றி எந்த நூலும் நிலைபெறாமையின் அவற்றை உணர்ந்தவர்க்கே நூலிற்பிரவிருத்தி உண்டாமென் அதிகாரி மந்தர். விஷயம் வத்து தத்துவம் தாளர் எடுத்தளித்தல் சம்பந்தமும் அலையாமை பயணமாம். ஐந்து பாயிரம் பொறை டோட் வியாசர் முதலிய பரமாசாரியர்கள் யாவரும் மிகவிருந்துள்ள வேதாந்த மென்னன் திருப்பார்க்கடலின்கண் சூத்திர பாஷியாதி வடிவ தலைமை வாய்ந்த சாஸ்திரங்கள் என்னும் குடங்களில் மூண்டு வேதா த வடிவபாலை நிறைத்து வைத்தார்கள். அண்ணன நிறைத்து வைத்த பப்பாலினை எல்லாம் சர்க்குரு சந்நிதானத்தில் சிரவணமாகிய தீயிர் காய்ச்சி மனமாகிய மத்தினார் கடைந்து அனுபூதியளவாக விடுத்து இக்கேபல் இயனவனீது மென்னும் ஞானசாஸ்திர தை திரட்டிக் கொடுத்தேன். இதனைத் தமது சுவானுபூதியளவாக பெற்றவர் நித்திய திருத்தராய் விளங்குதலின் சத்தாதி விஷய வடிவ பிரதிவியை உண்டு அம்வாசனாவசத்தினார் பெறப்பெறப்பினை அடைந்து வருந்தவரோ வருந்த மாட்டார்கள். 6. வேதாந்தம் உபனிஷத்து. இந்நூலின் படல வகை கூறல். முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவலே நவரி தத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திருப்படல் மாக வகுத்துரை செய்கின்றேனே போரை அவித்தையினின்று நீங்கினவனும் திருவேங்கடத்திற்கிறேவனாகிய முகுந்தனும் என்னை எடுமை கொண்டருளிய கர்த்தனுமாகிய நாராயண குருவினது திருவடிகளை திரிகரணசக்தியாக வணங்கி தன்மயமாகுமாறு கூறும் கைவல்லிய நவநீதமென்னும் ஞான சாஸ்திரத்தினை தத்து விளக்கப்படலமென்றும் சந்தேகம் தெளிதற்படலமென்றும் இருதரத்ததாகப் பிரித்து சிந்யாசுகற்கு ஆத்மவிசார மெளிதிலுண்டாமாறு குருசிஷ்ய சம்வாதமாக வைத்துக் கூறுகின்றேன். 7. முகுந்தன் முத்தியையும் புக்தியையும் தருபவன். ஜீவப்பிரமங்களின் ஐக்கிய ஞானத்தை விளக்கும் பகுதி தத்துவ விளக்கப்படலமென்றும் அதிற்றோன்றும் ஐயத்தை நிவர்த்திக்கும் பகுதி சந்தேகம் தெளிதற்படலமென்றும் கூறப்பட்டனவென்க பாயிரம் முற்றிற்று.